சித்திரை மாதத்து நிலவு வருது, வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு. மந்திர கானமும் மோகங்கள் தருது, விலகிடு விலகிடு நாணமே விலகிடு. சித்திரை மாதத்து நிலவு வருது, வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு. நிலவு வருது, வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு. மந்திர கானமும் மோகங்கள் தருது, விலகிடு விலகிடு நாணமே விலகிடு. நிலவு வருது, வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு. மந்திர கானமும் மோகங்கள் தருது, விலகிடு.